శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంత ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. నమఃపన్నగనధ్యాయ వైకుంఠ వశవర్తినే శృతి సింధు సుధోత్పాద మందరాయ గరుత్మతే. జయగరుడ సుపర్ణ దర్వీకనాహార దేవాధిపాహారహారిన్ దివముఖస్పతి క్షిప్త దంభోళి ధారాకిణా కల్ప కల్పాంత వాతూల కల్పోదయానల్ప వీరాయితోద్య చమత్కార దైత్యాది జైత్రధ్వజారోహ నిర్ధారితోత్కర్ష సంకర్షణాత్మన్నై గరుత్మన్నై మరుత్పంచకాధీశ సత్యాదిమూర్తే నశ్చిత్ సమస్తే నమస్తే పునస్తే నమ. இன்றைய தினம் இரண்டாவது சரணத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க போறோம். இதுக்கு முன்ன வைகுண்ட பீடே கிருத்தஸ்கந்தமீடே ஸ்வனீடா கதி பிரீத ருத்ராசகீர்த்தி ஸ்தனாபோக காடோபகூட ஸ்புரத்கண்டகவிராத வேதவியதா வேபமான ஜிஜிஹ்வாதிபா கல்ப விஸ்பாரியமான ஸ்பட்டாவாட்டிகா ரத்னரோதி சட்டாராஜி நீராஜிதம் காந்தி கல்லோலி நீராஜிதம் என்பதாக சாதித்தார். இதுல எம்பெருமானோட கூட எம்பெருமானுக்கு வாகனமாக கருத்மான் எழுந்தருளுகிறார். அதாவது எம்பெருமானுடைய ஆஸ்திரிதர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவும் ஆஸ்திரித விரோதிகளை நிரசனம் பண்றதுக்காகவும் பெருமாள் இந்த கருத்மான் கருட வாகனனாக சேவை சாதிக்கிறார் என்பது பல இடங்கள்ல வியக்தமான ஒரு விஷயம். ஆசிரித ரக்ஷணத்துக்காக இப்போ கஜேந்திராழ்வான் விஷயத்துல பெருமாள் அங்கேருந்து சிவைகுண்டத்திலிருந்து அதிவேகமாக இந்த குளக்கரைக்கு எழுந்தருளி அனுகிரகம் பண்ணினார். இப்ப ஆசிரித ஆசிரித விரோதி நிரசனத்துக்காக அந்த இடத்துக்கு எழுநேரா, ஆசிரித ரக்ஷணத்துக்காக எழுநேரா அப்படின்னா ஆசிரித விரோதி நிரசன பூர்வகமான ஆசிரித ரக்ஷணம் அதுக்காக பெருமாள் எழுந்துள்ளினர். இப்ப பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே சீவைகுண்டத்துல இருந்துட்டே அந்த முதலிய வதம் பண்ணிருக்க முடியும், ஆனா அது பண்ணல. அவர் நேரம் அங்கேருந்து வந்து சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி இந்த கருட வாகனனாக எழுந்தருளி சேவை சாதிக்கவும் சாதித்தார். இது எதற்காக என்று கேட்டா, எத்தனை எத்தனையோ வருஷங்களாக இந்த கஜேந்திராழ்வான் எம்பெருமானுக்கு இந்த புஷ்பங்களை சமர்ப்பிச்சு இந்த பூஜையை பண்ணிட்டு இருக்கிறபடினால, இந்த அர்ச்சனையை பண்ணிட்டு இருக்கிறபடினால, தன்னுடைய தன்னையே ஆசிரியத்தவராக இருந்திருக்கிற கஜேந்திராழ்வான அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தோட தான் அந்த குளக்கரையில அவருக்கு ஒரு சிரமம் ஏற்படும் பொழுது, கஜேந்திராழ்வானுக்கு சிரமம் ஏற்படும் பொழுது தானே கருட வாகனனாக எழுந்தருளி சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி ரக்ஷணம் பண்றேன். இதெல்லாம் ஆசிரித பெருமாள் ஆயுதங்கள் ஏந்தி இருக்கிறது எதுக்காகன்னு கேட்டா, இது எல்லாமே பெருமாளுக்கு ஆபரணமாக திகழ்கின்றன என்று மங்களாசாசனம் பண்ற. இதுலவே புருடன் மணிவரமாக பொன்னா மூல பிரகிருதி மங்கலமாக மான் தண்டாகன்னு அஸ்திரபூஷண அத்தியாயம்னே ஒரு அத்தியாயம் பாஞ்சராத்திர ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. பெருமாளுடைய அஸ்திரங்கள் எல்லாமே பூஷணமாக திகழ்கின்றன, அஸ்திரங்களுக்கே காரியம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இந்த பூஷணங்கள் அஸ்திரங்கள் எல்லாம் பூஷணமாக இருக்கிறதோட மாத்திரமில்ல, ஆசிரித்தால விஸ்வசிப்பிக்கிறதுக்காக இந்தவரு நான் மாத்திரம் இல்ல, இப்ப நான் என்னுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் பண்ணிடுவேன்னு சொன்னா கூட அதை காட்டிலும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இவ சாதாரண பாமராளா இருக்கவாளுக்கு தெரியாதோ இல்லையோ, பெருமாள் சக்கராயுதத்தை பிரயோகிச்சேர்னாக்க எந்த மகர்ஷி கூட, தூர்வாசர் மாதிரி இருக்கிற மகர்ஷி கூட எதிர நிக்க முடியாதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஆயுதங்களை பெருமாள் ஏந்திருக்க, இப்படி இந்த ஆயுதங்களை ஏந்தியும் சக்கராயுதத்தை ஏந்தியும் கருத்மான் மேல எழுந்தருளியும் அங்க அங்க வரக்கூடிய ஆசிரித்தாளாக இருக்கிற பக்தர்களுக்கு சேவை சாய்க்கிறதுன்றது வரச்சே கேவல ஆசிரித்த ரக்ஷணார்த்தமாக தான் சொல்லணும். விரோதி நிரசனம் பெருமாளுடைய சங்கல்பத்தினாலேயே பண்ணிட முடியும், இதுக்காக தான் பண்ற. இப்போ அந்த இடத்துல எத்தனையோ நாள் கழிச்சு பெருமாளோட பற்று போயிட்ட, எத்தனையோ நாள் கழிச்சு யுத்தங்கள்லாம் முடிஞ்சு ஆசிரித்த விரோதி நிரசனம் பண்ணின பிற்பாடு அதாவது அந்த தன்னுடைய இருப்பிடத்துக்கு கருத்மான் எழுந்தருளே, அப்படி கருத்மான் எழுந்தருளுச்சே ருத்ராசு கீர்த்தின்னு சொல்லக்கூடிய இரண்டு மனைவிகளும் கருத்மான தழுவிக் கொள்கிறார்கள் என்று சொல்ற. இது ஏகசம்பந்தி ஞானம் அபிரசம்பந்தி ஸ்மாரகம்னு சொல்றது. ஒரு யுத்தத்தை பத்தி சொல்லி சொன்ன உடனே கருத்மான் தன்னுடைய அவதாரத்துல பல நிகழ்வுகள் பல யுத்தத்துல வெற்றிகள்லாம் பண்ணிருக்க அடைஞ்சிருக்க, அத பத்தி இப்ப சொல்லி சொல்ற. கருத்மான ரெண்டு விதமா பார்க்கணும். அனந்தகருட விஷக்சேனன்னு சொல்லி அந்த எம்பெருமானுடைய வாகனமாக எழுந்துள்ள இருக்கிறதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு இந்த நித்தியசூரிகள்லாம் கூட பெருமாள் மாதிரி ஒரு தன்னுடைய இச்சையினால அவதாரமும் பண்றது உண்டு. அந்த மாதிரி வினத்தைக்கு சுதராக அவதாரம் பண்ணவர் கருத்மான். அப்படி வினத்தைக்கு சுத மகனாக அவதாரம் பண்ணி பல வெற்றிகளை நிலைநாட்டியிருக்க, அதெல்லாம் தான் கருத்மானுடைய விஷயத்துல இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இப்ப அந்த யுத்தத்தை பத்தி சொல்ல உடனே பெருமாளுடைய கருத்மானுடைய வீர தீர செயல்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதை கொண்டு இந்த கருத்மானுக்கு மங்களாசாசனம் பண்ற. ஜயகருட சுபர்ண தர்வீகராஹார தேவாதிபாஹாரஹாரின்னே ஜய கருட கருட என்று அந்த கருத்மானுடைய திருநாமத்தை சொல்லி ஜய கருட உமக்கு ஒரு பல்லாண்டு உமக்கு ஒரு ஜெய ஜெய ஜெய விஜய் பவான்னு பெருமாளுக்கு சொல்ற மாதிரி இவருக்கு சொல்லி ஜெய விஜய் பவான் கருடன்னு சொல்லி சொல்ற. இப்படி இந்த கருட சப்தத்தினுடைய அர்த்தம் குரும்பாரம் சமாசோத்யம் ஏவ விஹங்கமாக கருடஸ்து ககசிரேஷ்டா தஸ்மாத் பன்னக போஜனஹான்னு அந்த கருட சப்தத்தினுடைய அர்த்தத்தை போன உபன்யாசத்திலேயே சொல்லி சொன்னோம். எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் அந்த பாரத்தையும் தூக்கிண்டு அப்படியே பறக்கிறதுக்கு சாமர்த்தியம் உடையவர் கருத்மான் என்பதாக. இப்படி பாரத்தை தூக்கிண்டு பறந்த விஷயத்தையும் பின்னாடி சொல்ல போறோம். இங்க ஜெய கருடன்னு சொல்லி அந்த கருத்மானுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ற. ஜெய விஜய் பவா என்பதாக. அதோட நிக்காத அடுத்த திருநாமம் கருத்மானுக்கே ஏற்பட்ட ஒரு திருநாமம் சுபர்ணன் இருது. இந்த சுபர்ண சப்தத்தினுடைய அர்த்தத்தை வேதத்திலேயே சொல்லிருக்கு, சுபர்ணோசி கருத்மான் சொல்லிருக்கு. இத பத்தியும் விஸ்தாரமா போன உபன்யாசத்துக்கு முன் உபன்யாசத்திலேயே சொன்னோம். ஆகையில இந்த இடத்துலயும் அந்த சுபர்ண சப்தம் தேவதைகள் இந்திரனே கொடுத்த ஒரு பேர். இது எப்படி வந்ததுன்றத பத்தி இன்றைய தினத்துல நாம பார்க்கலாம். இதுல சோபனம் பர்ணம் எஸ்ய தஸ்ய, அதாவது அழகிய பர்ணம்னாக்க இறக்கை, அழகிய இறக்கையோட உடையவர் என்று அர்த்தம் சுபர்ணகான்றதுக்கு. இந்த சுபர்ணகான்ற திருநாமம் கருத்மானுக்கு எப்படி வந்ததுன்றத ஒரு உபாக்கியானம் மகாபாரதத்துல சொல்லப்பட்ட ஒரு உபாக்கியானத்துல ஆதி பருவத்துல சொல்லிருக்கு. அத பத்தி நம்ம இப்ப பாக்கலாம். கஷ்யப பிரஜாபத்தின்னு ஒரு மகான் எழுந்தருள் இருந்த, அவர் புத்திரனை விரும்பி யாகம் பண்ணேராம். அப்போ கஷ்யப பிரஜாபதி யாகம் பண்ணச்சே அந்த யாகத்துக்கு எல்லாரும் சகாயம் பண்ற, மொத்த பேரும் சகாயம் பண்ற. அவர் பெரிய மகான், அவர் மகா இது அவர் யாகம் பண்ணச்சே அதுக்கு நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன காரியத்தை பண்ணுவோம்னு. லோகத்துல ஒருத்தர் பெரிய தர்ம காரியத்தை பண்ணாக்க தன்னாலும் முடிஞ்சது எதனா பண்றதுன்னா, கோவில்ல பெரிய உற்சவம் நடக்கிறது பவித்ரோத்சவம் நடக்கிறதுன்னா தன்னால முடிஞ்சது ஒரு நெய்யான கொண்டு போய் அந்த ஆகுதிக்கு ஹோமத்துக்காக சமர்ப்பிக்கிறோம், ஒரு தேங்காயை சமர்ப்பிக்கிறோம், ஏதோ ஒண்ணு சமர்ப்பிக்கிறோம். அந்த மாதிரி அந்த கசப பிரஜாபதியினுடைய ஒரு பெரிய யாகம் நடக்கிறது. அவர் புத்திரார்த்தமான யாகமா இருந்தா கூட அவர் கசப பிரஜாபதியே யாகம் பண்றேன்னு சொல்லிட்டு இந்திரன்ல இருந்து எல்லாரும் அவவாளால முடிஞ்ச வஸ்துக்களை கொண்டு போய் கொடுக்கறானாம். அப்ப இந்திரன் தன்னால முடிஞ்சதான நிறைய வஸ்துக்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கறான். இந்திரன் மகர்ஷிகள் எல்லாமே அந்த கசப பிரஜாபதியினுடைய யாகத்துக்காக வஸ்துக்கள் எல்லாம் கொண்டுக்கிறான். அவள் எல்லாம் என்ன கொண்டு வந்து கொடுப்பான், சமயத்தை கொண்டு போய் கொடுப்பான், தர்ப்பம் கொண்டு வந்து போய் கொடுப்பான், இந்த மாதிரி வஸ்துக்கள் தான் தர்வி கொண்டு போய் கொடுப்பான், இதெல்லாம் தான் கொண்டு போய் கொடுப்பாள் தவிர வேற ஒன்னும் கண்டு கொடுக்க மாட்டா அவ. இப்ப அந்த மாதிரி இந்த யாகத்துல நம்மளுடைய ஒரு பாகமாகவும் இருக்கணும். இது வாக்கிய ஜேனார்ச்சிதோ தேவ பிரியதாம் மே ஜனார்தனஹானே. இப்ப பெரிய இப்ப அத்தியன உற்சவம் நடைபெறுகிறது எல்லா இடத்துலயும். வாக்கியஜ்ஞன் ஆர்ச்சிதோ தேவஹா, இது வாக்கியஜம். பத்து நாளும் இருந்து வேதத்தை சொல்லி ஒரு எழுத்து கூட விடாத மொத்த வேத பாகத்தையும் சொல்லி இங்க பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை இது நடக்கிறது, நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த உற்சவம் பிரமாதமான உற்சவம் நடக்கிறது. யார் யாரெல்லாம் பாராயணம் பண்ண முடியுமோ அவ பாராயணம் பண்றா. பாராயணம் பண்றதுக்கு சக்தி இல்லாதவன் அந்த சமயத்துல அவளுக்கு எதனா அதாவது பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி எதனா சகாயம் பண்ணி அந்த மாதிரி எதனா கொடுத்து பண்றா. இப்படி எல்லாம் பழங்கள் வாங்கி கொடுக்கறது, திரவியம் வாங்கி கொடுக்கறது, இப்படி எல்லாம் பண்றதுன்றது இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய பாகம் எதனா இருக்கணும், நம்மளுடைய பாகம் எதனா இருக்கணும்னு சொல்றதுக்காக மகர்ஷிகள் எல்லாமும் அந்த கசப பிரஜாபதியினுடைய யாகத்துக்காக காரியம் பண்ணிட்டு இருக்கா. அதுல வாழ கல்யாள்னு ஒவ்வொரு காட்டு வாழக்கல்யாள்னு ஒரு மகர்ஷி ஏவாலகல்யாஹன்னு இந்த வாழக்கல்யாள்ன்ற மகர்ஷிகள் வேதத்திலேயே பிரசித்தமானவர்கள். அவள்லாம் ரொம்ப ரொம்ப தம்மா துண்டு இருப்பா. ஒரு ஒரு பாலஞ்சர்னு சொல்றேன். அவ ஒரு ஒரு பாலஞ்சர்ஸ்னு ஒரு விரல் அளவு கூட இருக்காது. விரல்ல இருக்கிற ஒரு சின்ன பாகம் இருந்துருக்க, இது மூணு பாகத்துல ஒரு பாகம் இருக்க, அவ்வளவு பெரியவாதான் அவ இருப்பாளாம். அவ தன்னால முடிஞ்சது என்ன பண்ணணும்னா, தன்னால முடிஞ்சது ஏதானா இந்த ஹோமத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னா ஒரு சமயத்தை கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சமயத்தை எட்டும் போறாங்க. இந்த ஒரு ஒரு சமயத்தை தூக்கறதுக்கு எத்தனையோ பேர், ஒத்த ரெண்டு பேர் இல்ல, இவ்வளவு உண்டு இருக்கிற ஒரே ஒரு ஜானளவு இருக்கிற சமயத்தை தூக்கறதுக்கு அத்தனை பேர் அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு அவ எடுத்துட்டு வரையறான். அதுல வரைச்சே என்ன பண்றான்னா, இந்த அந்த வழியில எதனா ஒரு சின்ன ஒரு சரங்கா ஜலம், தம்மா துண்டு ஜலம் இருந்ததுன்னா கூட அந்த ஜலம் ஒரு பெரிய ஆறு கடக்கிற மாதிரி கிலோமீட்டர் கணக்குல இருக்கிற ஆறு கடக்கிறதுக்கு எவ்வளவு பிரயத்னப்படுவோமோ அவ்வளவு பிரயத்னப்பட்டு கஷ்டப்பட்டு அதை தாண்டறாளாம். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க இந்திரன். இந்திரனும் தம் பங்குக்கு இந்த யாகத்துக்கு உண்டான திரவியங்களை கொண்டு போறான். இது பார்த்துட்டே இருக்கச்சே, இவ இவ்வளவு உண்டு, ஒரு சமயத்துக்கு இத்தனை பேரா தூக்கிண்டு இவ்வளவு இடத்தை தாண்டறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி போய் அப்படி போய் எங்கயோ சுத்தி சுத்தி வந்து அந்த இடத்தை தாண்டி வந்து இதை கொண்டு கொடுக்கறதெல்லாம் பாக்குறதுக்கு போறத பார்த்த உடனே அவனுக்கு ஒரு சிரிப்பு வந்துருப்பான். ஒரு கர்வத்தினால ஒரு சிரிப்பு வந்து அவளை பரிகாசம் பண்றான். இதுல பெருமாளுக்கு என்ன கொடுக்கறோன்றதுல விஷயம் இல்ல, எப்படி கொடுக்கறோன்றதுதான் முக்கியம். அதுல வரைச்சே பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சதுன்னு சொல்லி அந்த பக்தி தான் அந்த இடத்துல முக்கியமே தவிர நாம இடுகிற பச்சையை கணிசிப்பதில்லைன்னு அந்த இடத்துல சொல்லி சொல்றார் சுவாமி தேசிகன். வியாக்கியானம் பண்ற, நாம இடுகிற பச்சை, நீ என்ன வஸ்து கொடுக்கறேன்றது முக்கியம் இல்ல, நாம எப்படி கொடுக்கறோன்றதுலதான் முக்கியம். ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம். நாம யாருக்கான எதனா ஒரு வஸ்துவை கொடுக்கணும்னா அது ஸ்ரத்தையோட கொடுக்கணும். அஸ்ரத்தையா அதேயம் அப்படின்னு சொல்லி கொடுக்க கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வாழக்கல்யாள் பாவம் அதி ஸ்ரத்தையோட இந்த கசப பிரஜாபதியினுடைய இது புத்திரார்த்தம் பண்ற யாகமா இருந்தா கூட அந்த கசப பிரஜாபதியினுடைய யாகத்துல தன்னுடைய பாகம் இருக்கணும்னுட்டு கஷ்டப்பட்டு கொண்டு போறான். கொண்டு போனாக்க இந்திரன் பரிகாசம் பண்ணிட்டான். பரிகாசம் பண்ணதோட இல்லாத தான் எடுத்தும் போறதுக்கு கர்வமா பண்றான். டம்பார்த்தம் வர்ஜயத்னு சொல்றது. பெருமாளுடைய கைங்கரியம் எதுவுமே டம்பார்த்தமாக பண்ணவே கூடாது. ஆனா இவனோ என்ன பண்றான், டம்பார்த்தமாக தான் இந்த காரியத்தை பண்றான். இத பார்த்த உடனே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா போயிடுத்து. அவளுக்கு எல்லாம் அவமானம் பண்ண உடனே அவ என்ன பண்ணிட்டா, அவ ஒரு ஒரு யாகம் மாதிரி ஒரு கர்மா பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த கர்மா பண்ண ஆரம்பிச்சாள்னாக்கா அவள்லாம் மகா தபஸ்வி, இவ்வளவு உண்டு இருந்தா கூட அது முக்கியம் இல்ல, அவளுடைய தபஸு தான் முக்கியம். அவ என்ன பண்ண, இந்த இந்திரன் இப்படி ஒரு கர்வத்தோட நம்மளை அவமானப்படுத்தினானே, இந்திரனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் என்பதற்காக அவ பண்றா. அந்த யாகத்துல என்ன முக்கியமான, ஒவ்வொரு யாகம் பண்ணுவானா அதுக்கு ஒரு பலன் ஒண்ணுமோ இல்லையோ, அந்த பலன் என்ன, என்ன பலனுக்காக பண்றன்னா, இந்திரன மாதிரி 100% சக்தியோட இருந்துருக்கிற ஒரு இன்னொரு இந்திரனை சிருஷ்டி பண்ணணும்னுட்டு கசிப பிரஜாபதி யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்திரன் மாதிரி 100%, அதாவது அந்நியம் இந்திரம், இன்னொரு இந்திரனை நான் சிருஷ்டி பண்ணணும், அவன் மூலமாக இந்த இந்திரனுக்கு ஒரு பரிபவம் வரணும், இதுதான் அவளுடைய உத்தேசம். இத பார்த்த உடனே எப்படியோ இந்திரனுக்கு எல்லாமே அங்கங்க சாரம் நிச்சுட்டு இருப்பான். இவ ஒரு கசிபா இவளுக்கு வாழக்கல்யாணம் யாகம் பண்றா, இந்த யாகம் பண்ணச்சே இந்த யாகத்துல தன்ன மாதிரி 100 மடங்கு பலம் பொருந்திய இன்னொரு யாக இன்னொரு இந்திரனை சிருஷ்டி பண்ணணும்னுட்டு யாகம் பண்றான்ற சமாச்சாரம் தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த வாழக்கல்யாண்ட போய் இவனால கேட்க முடியாது, ஏன்னா அவளை அவமானப்படுத்திருக்கான். அவள்கிட்ட கேட்டா அவ என்ன நினைப்பாளோ என்னவோ, கண்டிப்பா வாழக்கல்யாண்ட போய் சரணாகதி பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி சரணாகதி பண்ணினாக்க அவர் வாழக்கல்யாண் நிச்சயம் இவரை இந்திரனை மன்னிச்சுடுவார். ஆனாலும் கசிப பிரஜாபதியிட போய் சரணாகதி பண்றான், அவருக்காக தானே எல்லாருமே கசிப பிரஜாபதியிட்ட தானே போற, அவர்கிட்ட போய் சரணாகதி பண்ண உடனே என்ன சமாச்சாரம்னு அவர் கேக்குறே, ஐயோ அதையும் கேக்குறே, இதோ இந்த இவெல்லாம் வாழக்கல்யாள்லாம் என்ன மாதிரி 100 மடங்கு ஒரு அதிகமான ஒரு இது இல்லாதவனாக வீரியம் உள்ளவனாக இருந்திருக்கிற 800 இந்திரனை சிருஷ்டி பண்ணணும்னுட்டு பண்ணிட்டு இருக்கா, அது கணக்கு வந்துடுத்துனா நான் ஒண்ணுமே இல்லாத போயிடுவேன் நானு, ஆகையால அவள் எனக்கு இந்த அனர்த்தம் வராது இருக்கிறதுக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்றாராம். சரி, கசிப பிரஜாபதியும் வாழகல்யாண்ட போய் சொல்றேன், நீங்க எல்லாம் ஏதோ அவள் பார்த்து சொல்ற, நீங்கெல்லாம் பெரிய மகா தபஸ்விகள், நீங்கள்லாம் ஒரு கர்மாவை பண்றீங்கன்னாக்க அதுக்கு உத்தேசம் ஏதானா இருக்குமோ இல்லையோ, எந்த ஒரு கர்மாவை பண்ணாலும் நிஷ்பலமான காரியத்தை யாருமே பண்ண மாட்டா, ஆகையால ஏதோ ஒரு உத்தேசத்தை கொண்டுதான் பண்ண போறேங்கோ, நீங்க என்னத்துக்காக இந்த காரியம் பண்றங்கோன்னு கேக்குறேன். இல்ல இந்திரன் ரொம்ப கர்விஷ்டனா இருந்து எங்களை எல்லாம் அவமானம் பண்ணிட்டான், அவனுடைய கர்வத்தை அடக்குவதற்காக தான் நான் இந்த காரியத்தை பண்றேன் நான்னு அவ சொல்றா. அந்த வாழக்கல்யாள்லாம் சொல்றா. உடனே கசிப பார்த்து சொல்ற, இவ இந்திரன் எல்லாமும் பெருமாளுடைய சிருஷ்டி, பிரம்மாவனுடைய சிருஷ்டி, ஒவ்வொரு ஜந்துவும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு சிருஷ்டி இருக்கு. பிரம்மாவனுடைய படைப்புல இந்திரனும் ஒத்தன், அவனை போய் நலியும்படியாக நாம பண்றது நியாயமான. இப்போ பீஷாஸ்மாத் பவதே பீஷோதே சூரிய பீஷாஸ்மாத் அக்னிஷ்டேந்திர மிருத்யுத்தாவதி பஞ்சம இதி. யமனும் பெருமாளுடைய படைப்பு தான். பெரும் யமனை பார்த்த உடனே யாரான அவசியம் ஆத்து கேள்ல அப்படின்னு யாரானா யமனை கூப்பிடுவாள? யாரும் கூப்பிட மாட்டான். மீதி தேவதைகளுக்கு எல்லாம் வா வான்னு சொல்லி கூப்பிடுவா. யமனை பார்த்தோம்னா நமஸ்தே அஸ்து மாமா ஹிம்சி, அப்பா இங்கேருந்தே உனக்கு 100 நமஸ்காரம் பண்றேன், என்கிட்ட வராத எங்காத்துக்கு வராத இருக்கிறதுக்கு தான் உனக்கு நமஸ்காரம்னு சொல்லி யமனுக்கு எல்லாரும் சொல்லி சொல்லுவா. இப்ப யமனுக்கு மாத்திரம் ஏன் அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வரணும், அவனும் சொல்லாமல் எல்லாரும் வாவான்னு கூப்பிடுற மாதிரி பண்ணல அமுல்ய தன்ன பெருமாளுடைய சிருஷ்டியில அவனுக்கு அந்த காரியத்தை கொடுத்துருக்கிறதுனால யமன் அப்படி இருந்துட்டு இருக்கான். அதை போய் ஒரு தோஷமா சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இந்திரனுடைய சிருஷ்டி, மழை கடவுளாக இந்திரன் இருந்துட்டு இருக்கான், அவன் சிருஷ்டியில பெருமா பகவத் சிருஷ்டி, பிரம்ம சிருஷ்டி, அதுல யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது, அவனுக்குன்னு ஏற்பட்டது. அவனை அழிக்கணும்னு நினைக்கிறதோ இல்ல இன்னொரு இந்திரனை பண்றதுன்னு நினைக்கிறதோ இது அவ்வளவு பாபம் இல்லையா, என்ன பண்றதுன்னு கேக்குற. இதே மாதிரி காளிங்க மர்தனம் பண்ண போது அந்த காளிங்கனுடைய பத்னிகள் எல்லாரும் கண்ணன் இடத்துல போய் சரணாகதி பண்றான். சரணாகதி பண்ணதோட மாத்திரம் இல்லாமல் அவள்லாம் கேக்குறா, மடிப்பிச்ச கேக்குறா, எங்களுக்கெல்லாம் சௌமங்கல்ய பிக்ஷை கொடுக்கணும், எத்தனை பெண் பாம்புகள் இருக்கோ அத்தனை பெண் பாம்புகளும் காளியனுடைய பத்னி. இப்ப காளியனை கணக்கு வதம் பண்ணிட்டேனாக்க, இப்ப அங்க பார்த்தோம்னா வத்தாசுர வதம், மகாசுர வதம், இப்படி பூத்தனா வதம்னு, சகடாசுர வதம்னு வதம் வதம்னு வருது. ஆனா காளிங்கனுக்கு மாத்திரம் வதம் இல்ல அந்த இடத்துல. காளிங்கன் இடத்துல நர்த்தனம் தான் பண்ற, காளிங்கன் மேல வதம் பண்ணல. ஏன் வதம் பண்ணலன்னா, இத்தனை பெண்களும் காளிங்கனுடைய பத்னி அத்தனை பேரும் கண்ணன் இடத்துல போய் மடிப்பிச்ச கேக்குறா, எனக்கு சௌமங்கல்ய பிக்ஷை கொடுக்கணும், இவனை போய் நீர் வதம் பண்ணிட்டேருனாக்கா எங்களுக்கு எல்லாம் சௌமங்கல்யம் போயிடுமே, அதுக்காக கேக்குறேன்னு கெஞ்சரா. அப்ப பெருமாள் சொல்றே, சரி நீ சமுத்திரத்துக்கு போயிடு, இங்க இருக்காத, இங்க இருந்து யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல போறேன். அப்ப காளிங்கன் ஸ்தோத்திரம் பண்ணச்சே சொல்றான், அப்ப உன்னுடைய படைப்பு தான் நானு, உன்னுடைய படைப்பா நான் இருக்கச்சே, நீர் தான் என்ன வந்து விஷத்தோட படைச்சிருக்க, விஷத்தோட படைச்சிருக்கிறதுல அப்ப நான் வந்து மீதி பேரெல்லாம் மரணத்துக்கு காரணமா இருக்கேன்னு என்ன விஷயம், என்ன பிரயோஜனம், பாவல்கா படைச்சிருக்கோம், எட்டிக்கா படைச்சிருக்கு, எட்டிக்கா பாவல்காவெல்லாம் சாட்டமான கசக்கிறது, இந்த கசக்கிற வஸ்துவை ஏன் இது கசக்கிறதுன்னு சொல்லி அதை கோச்சிக்க முடியுமான்னா, ஈஸ்வர சிருஷ்டியில அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு, அதை போய் நாம கோச்சிக்க முடியும்னா, ஆமாப்பா நான் உனக்கு அந்த விஷத்தை கொடுத்தேன், அந்த விஷத்தை எப்படி பிரயோகப்படுத்தணும்ன்றதுக்காக அது ஒண்ணு இருக்கு. பாவல்கா சாப்பிடுறோம், பாவல்கா சாட்டமானாக்கா அது ஒரு வைத்தியமாக, சர்க்கரை வியாதி இருக்கிறவாள்லாம் பாவல்காய் சாட்டா அது அனுகூலமா இருக்க போறது, இது ஒருத்தனுக்கு சாப்பிடாது பண்றதுக்கோசரம் அந்த பாவல்காயை பண்ணி போட முடியுமா, அந்த மாதிரி எட்டிக்காயெல்லாம் கூட விஷம்லாம் கூட ஒரு வைத்தியத்துக்காக இருந்துட்டு இருக்கு, நீ உனக்கு கொடுத்திருக்கிற விஷம் நல்ல விதத்துல உபயோகப்படுத்தணும். இப்ப லௌகிகமா பாக்குறோம், இந்த ஆட்டம் எல்லாம் இருந்துட்டு இருக்கு, அட்டாமிக் எனர்ஜியில வரைச்சு அது எனர்ஜியாக உபயோகப்படுத்தினா அதுக்கு லாபம் இருக்கு, விபரீதத்துல பண்ணமானா என்ன பிரயோஜனம் வருது, ஆகையால நீ விபரீதத்துல பண்ண, ஆகையாலதான் உனக்கு இந்த சிக்ஷை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஆனா உன்னுடைய மனைவிமார்கள் அத்தனை பேருமா சேர்ந்து கெஞ்சினத்தினால சௌமங்கல்ய பக்ஷைய கேட்டதுனால உன்னை நான் வந்து ஜீவிக்கும்படியா பண்றேன், நீ சமுத்திரத்துக்கு போயிடு, இனிமே யாரையும் தொந்தரவு பண்ணாதுன்னு அங்க கண்ணன் நினைச்சு வைக்கிறேன். அதே மாதிரி கஷ்யப பிரஜாபதி என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல ஐயோ இந்திரனும் மழை கடவுளாக பிரம்மாவனுடைய சிருஷ்டியில இருந்துட்டு இருக்கான், அவனை போய் இல்லாத பண்ணி அவனை மாதிரி 100 மடங்கு பராக்கிரமத்தோட இருக்கணும்னு எல்லாம் சொல்லி வாழ்கையில் நீங்க பண்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்க, நீங்க எல்லாம் பரம தபஸ்விகள், இத பண்ணலாமான்னு கேக்குற. சரி, அவனுடைய கர்வத்தை போக்கடிக்கணும், அவ்வளவுதானே, ஒன்னு பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணீங்களோ இந்திரனாக இருக்கிறதுனால, அதாவது நீங்க என்ன கர்மா பண்றீங்களோ அந்த கர்மாவனுடைய பலன் மொத்தம் எனக்கு வரட்டும், எனக்கு கொடுத்துருங்க, நான் இந்திரனுடைய கர்வத்தையும் போக்கடிக்கிறேன், எல்லாம் பண்றேன்னு அவர் சொல்றாராம், கசிப பிரஜாபதி சொல்றாராம். சரி, அப்படியே இவெல்லாம் கசிப பிரஜாபதி சொன்னாக்கா அதுக்கு மேல வார்த்தையே கிடையாது, வாழக்கில்லையால் தாங்கள் அனுஷ்டித்த அந்த கர்மா யாகத்தினுடைய பலன் மொத்தத்தையும் கசிப பிரஜாபதிக்கு கொடுத்துட்டாராம். அந்த கசிபரை பார்த்து, இந்த வாரம் இது இந்திரனுக்காகவும் பண்ணிருக்கேன், உமக்கு புத்திரஸ்தானத்துக்காகவும் நாங்க இதை பண்ணிருக்கோம், ஆகையால இது மூலமாக இதனுடைய பலம் மொத்தத்தையும் உமக்கு கொடுத்துடுறேன், நீ எது யுக்தமா நீர் பண்றீங்களோ அது பண்ணுங்கன்னு கசிப பிரஜாபதி வாழகில்லாம் சொல்லிட்டாலாம். உடனே கசிப பிரஜாபதி என்ன பண்ணிருக்காரு, அவருக்கு இன்னும் ஒண்ணு சொன்னாலும், அவர் பண்ணின ஒரு யாகத்துக்காக ஒரு குழந்தை, வாழகில்லாம் பண்ணின ஒரு யாகத்துக்காக ஒரு குழந்தை, அந்த மாதிரி வரைச்சு முதல் குழந்தை அருணன், இரண்டாவது குழந்தையாக கருத்மான் பிறந்தார், ஆகையால இது வந்துடுத்து. வாழகில்யாள் விஷயத்துல என்ன பண்றதுன்னா, அவளுக்கும் ஒரு மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா, இந்திரனுக்கு அவனுக்கு எப்படி அவமானம் பண்றதுன்னு, அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. அப்ப இந்திரனோட பெரிய சண்டை வர, இந்திரனோட சண்டை வரைச்சே அந்த சண்டையில இந்திரன் வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்றான், அதாவது கருத்மான் அமிர்தத்தை கொண்டு போய் கொடுக்கிறேன், இது ஒரு பெரிய உள்ளுக்குள்ள போனமான கதை, வினத்தைக்கும் கத்ருவுக்கும் ரெண்டு பேர் இருந்தா, அவ ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சண்டை, அதுல கத்ருவனால ஏமாத்தப்படுற வினத்தை, அந்த வினத்தைக்காக அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அமிர்தத்தை எடுத்து வரத்துக்கோசரம் போறேர் அமிர்தத்தை அபகரணம் பண்ணிட்டு வரச்சே இந்திரனோட சண்டை. அப்ப இந்திரன் வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்றான். இந்திரன் வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ண உடனே அந்த வஜ்ராயுதம் ஒண்ணுமே பண்ண முடியல இவரால். அதுதான் இந்த இடத்துல ஒரு விஷயம். ஒன்னும் அதாவது வஜ்ராயுதம் வந்தது வேற விஷயம். ததீச்சின்னு ஒரு மகர்ஷி, அந்த மகர்ஷியினுடைய எலும்பு தான் வஜ்ராயுதமாக ஆச்சு. அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வஜ்ராயுதம், அதுவே கருத்மானுடைய பராக்கிரமத்துக்கு எதிர ஒன்னும் இல்லாத போயிடுச்சான். இத பார்த்த உடனே இந்திரனுக்கு ஒரு வெட்கம் வந்துருச்சு, அவமானமா போயிடுச்சு. என்னடா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டோமே அப்படின்னு அப்போ கருத்மான் நினைக்கிறேன்னா, இந்திரனுக்காக இல்லாட்டா கூட அந்த ததீச்சி மகர்ஷி அவருடைய எலும்பு தான் வஜ்ராயுதமா ஆயிருக்கு, அதுக்கு ஒரு இழுக்கு வரவானான்னு சொல்றதுக்காக தன்னுடைய ரெக்கையிலிருந்து ஒரு ரெண்டே ரெண்டு இறகு அத்த கீழே விழும்படியாக பண்ணேறான். அதுதான் வஜ்ராயுதத்தினுடைய அடிச்சத்தினுடைய பிரயோஜனம் என்பதாக. அப்படிப்பட்ட பராக்கிரமத்தோடு இருந்துருக்கேன்னு அப்போ இந்திரன் என்ன பண்ணானா, கருத்மானுக்கு பார்த்து சுபர்ணஹா அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தானோ, அந்த சுபர்ணோதி கருத்மான்னு சொல்லி அந்த கருத்மானுக்கு ஒரு அற்புதமான பேரு, சுபர்ணம்னு பேரு, அழகிய இறக்கைகளை உடையவர் என்கிற ஒரு பெயரை கொடுத்திருக்கான். அந்த பெயரை சொல்லிதான் இங்க ஜெய கருட சுபர்ண சுபர்ணன்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ற ஜெய கருட அப்படின்னு. வஜ்ரஸ்ய கரிஷ்யாமி தவசைவ சதக்ரதோ ஏதத்தர்த்தம் தஜாம்யேகம் யஸ்யாந்தம் நோபலப்யசே. இந்திரன் தோத்து போடுற நிலைக்கு வந்துட்டான். வஜ்ராயுதத்துக்கும் ஒரு அதுக்கு ஒரு பெருமை இருக்கும் இல்லையோ, அந்த பெருமையும் நிலைநாட்ட விரும்புகிறேன் நானு. ஏதத் பத்திரம் தியஜாமி, ஒரே ஒரு இறகு அதை நான் விடுறேன் நானு. யஸ்யாந்தம் நோபலப்யசே தது திருஷ்டம் அபிப்ரேட்ச தசிய பர்ணம் அனுத்தமம் கிருஷ்டானி சர்வபூதானி நாமச்சக்கரே கருத்மதா. அப்பதான் இதை பார்த்த உடனே கருத்மானுடைய ஒரு நல்ல அற்புதமான ஒரு செயல், விவேகமான செயல். எந்த மகர்ஷியினுடைய வார்த்தை பொய்யாக கூடாது, இந்திரனுடைய வார்த்தை பொய்யாக கூடாது. வாலகில்யாளுக்கு கர்வத்தையும் போக்கடிக்கணும். ஏன்னா வாலகில்யாளுடைய கர்வத்தை போக்கடிக்கிறதுக்காக தானே ஒரு இந்திரன், அதாவது இன்னொரு இந்திரனை சிருஷ்டி பண்றேன்னு சொல்லி சொல்லி யாகம் பண்ணாவா? அப்ப இந்த இந்திரன் வேண்டாம், பட்சி இந்திரனாக ஆகட்டும், பட்சிகளுக்கெல்லாம் இந்திரனாக ஆகட்டும்னு பட்சி இந்திரனாக கருத்மான சிருஷ்டி பண்ணார். அப்போ வாலகில்யாளுடைய எண்ணமும் குறைவில்லாத போறது நிறைவேறித்து மகர்ஷிகள் அதே மாதிரி இந்த இவருடைய வஜ்ராயுதத்தினுடைய ததீச்சியினுடைய ஒரு அவருடைய எண்ணம் அந்த எலும்புதான வஜ்ராயுதத்துக்கும் ஒரு குறைவில்லாத போயிடுத்து, இந்திரனுக்கும் கர்வஹானி ஏற்பட்டது. இது எல்லாத்தையும் பண்ணதுனாலதான் இந்திரன் மாத்திரம் இல்ல தேவதைகள் மொத்த பேரும் அந்த கருத்மானை சேவிச்சு சுபர்ணஹா அப்படின்னு பேர் கொடுத்தாடாம். தர்வீகராஹார தேவாதிபாஹாரஹாரின்னு இந்த விருத்தாந்தத்தை கருட பஞ்சாசத்துல 24வது ஸ்லோகத்துல சுவாமி சாச்சிருக்க, யஸ்வாங்கே சங்கராந்தர் கருத அனில லவ ஸ்தம்பிதே ஜம்பசத்ரௌ குண்டாஸ்திரே சன்னகண்டம் பிரணயதி பவயே பத்ரலேசம் திதேச தோஸ்மாக்கம் சம்விதத்தாம் சுரபதி பிரதனா த்வந்த யுத்தைக மல்லோ மாங்கல்யம் வாலகில்யா த்விஜவர தபசாம் கோபி மூர்த்தோ விவர்த்தா என்கிற ஸ்லோகத்துல சொன்ன விஷயம் இது. தர்வீகராஹார தர்வீகர ஏவ ஆஹாரஹா தர்வீகராஹாரஹா. கருத்மானுக்கு பாம்பு எதிரி. பாம்பு எதிரியாக ஆனதுக்கு காரணம் என்ன? இவ அம்மாவை அந்த கத்ரு பாம்பை கொண்டு ஏமாத்திட்டு, அதாவது ஒரு கருப்பா வால் இருக்கிற ஒரு குதிரை அப்படி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லி அவளை ஏமாத்திட்டான். அந்த ஏமாத்தினத்தினால பாம்புகள் மேல ஒரு கோபம் வந்துருக்கு. கோபம் வந்த உடனே அப்ப கருத்மான் என்ன பண்ணிட்டு பாம்பு மொத்தத்தையும் சாட்டுறேன்ட்டு கிளம்பிட்டேன். பாம்பு மொத்தத்தையும் சாப்பிட்டாக்க அந்த பாம்புக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற நாகராஜா, ஐயோ எங்க குலமே மொத்தம் போயிடுமே, நான் என்ன பண்றது அப்படின்னா, சரி இப்ப என்னுடைய ஆகாரத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாம்பு அனுப்பிச்சு வை, அப்ப சரியா போயிடும்னு சொன்ன. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாம்பு வந்துடுத்து, இவருக்கு ஆகாரமா இருந்துருக்கிறது, அதுல ஒரு பாம்பு மாட்டிக்கிறது. ஐயோ நாளைக்கு நான் இது போய் கருத்மானுக்கு ஆகாரமா போயிட போறேன், இப்ப நாளைக்கு என்ன கருத்மான் சாப்பிடாது இருக்கிறதுக்கு என்ன வழின்னுட்டு அது ஒரு வாட்டி சரணாகதி பண்றது, அதுக்கப்புறமா அந்த பாம்பை அவர் ஆபரணமா அணிந்து கொள்கிறேன்றது இன்னொரு வட்டாந்தம். இப்ப இவர் தர்வீகர் ஆகார்ன்றது, தர்வீகரன் பாம்புக்கு பேரு, தர்வீகரங்களையே ஆகாரமாக உடையவன், அவன் வந்து சர்ப்பங்களை ஆகாரமாக உடையவர். தர்வீகராகாரம் தேவாதிபாகாரஹாரின், தேவாதிபாகார தேவாதிபன் தேவர்களுக்கெல்லாம் அதிபராக இருந்திருக்கிறவர் இந்திரன். அவனுடைய ஆகாரம் அமிர்தம். அவாவது அவெல்லாம் திருஷ்டா திருப்தின்னு சொல்லி சொல்றது, கண்டருள பண்றதுன்னு சொல்றது. பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணச்சு பெருமாள் சாப்பிட மாட்டேன், அது பெருமாள் கண்ணால பார்த்தேர்னாலே அதுக்கு ஒரு அதுக்கு நிவேதனம் பண்ணதான் அர்த்தம். அதுக்கு அதுக்குதான் தமிழ்ல சொல்லச்சு கண்டருள பண்ணுதல்னு சொல்றது. அந்த மாதிரி தேவதைகளுக்கு எல்லாம் பார்த்தாலே போறோம், அதனாலேயே ஒரு திருப்தி அடைஞ்சிடும். அவளுக்கெல்லாம் ஆகாரமா என்ன இருக்கு, தேவதைகளுக்கெல்லாம் ஆகாரம் அமிர்தம். அந்த அமிர்தத்தை தானே பெருமாள் கஷ்டப்பட்டு சமுத்திர மதனம் பண்ணி அவளுக்கு ஆகாரமா கொடுத்துருக்கே. அப்ப தேவாதிபாகாரஹாரின், அந்த தேவாதிபனாக இருக்கக்கூடிய இந்திரனுடைய ஆகாரத்தை இவர் தூக்கி வந்துட்டு கருத்மா, அதுதான் தேவாதிபாகாரஹாரின் அபகரித்தவராக இருந்திருக்கிறவர். அப்பேற்பட்ட கருத்மானுக்கு ஜய கருட, அவருக்கு ஜய ஜயன்னு சொல்லி ஒரு ஜெய விஜய பவன் மங்களாசாசனம் பண்ற இந்த இரண்டாவது சரணத்துல. அப்படிப்பட்ட கருத்மானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.